தேவாதி தேவானி இந்திரலிங்கம், தேவேந்திரன் வணங்கும் அமுதலிங்கம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தேவாதி தேவானி இந்திரலிங்கம், தேவேந்திரன் வணங்கும் அமுதலிங்கம். உருள் பலமா அவன் உருள, ஒளிமயமாய் நீ அருள, அமரர் பதியாகி எழுந்த லிங்கம். நீ அருணாமலை அருளும் இந்திரலிங்கம், தேவாதி தேவானி இந்திரலிங்கம், சீனம் கண்ட இந்திரனே திரு சிவமுன்னை தவம் செய்து முறையிடவே அருணையில் அனலாகி எழுந்தவனே அந்த இந்திரன் நினைவாக மலர்ந்தவனே. இந்திர பதவி பலமுறை காத்து அமராவதி கருள் புரிந்தவனே, எங்களின் பதவி பணிகள் காத்திட வேண்டும் ஈசனே. திருகோபுரம் போல கைகளை குவித்தோமே இந்திரலிங்கமே, செய்தொழில் மேன்மை செய்திட வேண்டும் தேவலிங்கமே. தேவேந்திரன் வணங்கும் அமுதலிங்கம். அமரர்கள் தொழுதேற்றும் இந்திரலிங்கம், விடி வெள்ளி விளையாடும் பிரம்ம முகூர்த்தம் அமரர்கள் தொழுதேற்றும் இந்திரலிங்கம். அமரர்கள் வணங்க வரும் அதிசயமே, நாங்கள் அந்நேரம் வருவோமே கிரிவலமே. ரிஷிகளின் திருக்கோலம் தென்படுமே, அவர் ஆசிகள் பெறச் செய்வாய் இந்திரலிங்கமே. ஐராவதம் போல் வெள்ளை உள்ளம் கொண்ட அடியாரை பாருமே, ராஜபோதமே தருதல் வேண்டுமே இந்திரலிங்கமே. இந்திரவில்லாய் வளைந்து வளைந்து உனை வணங்கி எழுகிறோம் தெய்வமே, சகல சம்பத்தும் தருதல் வேண்டும் இந்திரலிங்கமே. பின்னவ கருணம் அண்ணாமலே உன் திருப்பாய்.